இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். இந்த வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அது கூறிடும் பாடம் நாம். இந்த வாழ்க்கையில் கதைகளோ நூறு, அந்த கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஏ அவள் பெயர் செல்வி, கட்ட போனால் கல்வி, பள்ளிக்கூடம் போக இல்ல கவனம், படிப்பில் இல்ல புத்திமதி சொல்ல யாரும் இல்லை காரணம், இவளுக்கு தாயும் இல்ல தந்தையோ போதை இல்ல, பரிதாபம் இவள் நிலைமை, பாசம் இன்றி வெறுமை, பாசம் கட்ட தந்தைக்கு நேரம் இல்லை என்ன கொடுமை, பாசம் தேடி அடைந்தால் பதுமை கிடைக்கல, அதனால் போதைக்கு இவள் அடிமை. தோழி என்ற பெயரின் சில பேர் காதலித்து பார் என்று முட்டிவிடும் பல பேர், காதலித்தா ஒருவனை அவனும் நல்லவன் இல்லை என்ன செய்வள், பாவம் ஒன்றும் அறியாத சின்ன பிள்ளை, ஒரு நாள் போதை இல்ல போர்வைக்குள்ள போக இல்ல அவனும் அணைத்துக் கொள்ள இவளும் தடுக்கவில்லை, இது மட்டுமின்றி பல பெண்களுடன் தொடர்பு, கடைசியில் ஒரு நாள் இது அவளுக்கு தெரிந்து, சென்றால் பிரிந்து இவனை மறந்து, கயவனின் பசிக்கு இந்த குழந்தை விருந்து, விளைவு காதல் தோல்வி, இளவச இணைப்பாக HIV, மரண படுக்கையில் வாழ்க்கை தெரிந்தது, செய்த தவறை எண்ணி மனம் இங்கு வருந்தது, 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா, கண்களை மூடினால் இறைவனிடம் வேண்டினால், கண்களை மூடினான் இறைவனிடம் வேண்டினான், இறைவா எனக்கு ஒரு வரம்